எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே, எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே. வினாக்களும் கனாக்களும் வீணாகையே, பொன்னாள் வரும் கைகூடிடும் போராட்டமே. நாளை என்றோ நாளை நம்புங்கள், எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே. ஜீவனுக்குமளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் மண்மீதிலே. எந்த ஜீவனுக்குமளவில்லாத ஆசைகள் ஒன்றல்லவே, ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள். நினைத்தது நடப்பது எவன் வசம், அனைத்தையும் முடிப்பது அவன் வசம். தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள், எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே, எல்லோருக்கும் நல்ல காலமுண்டு நேரமுண்டு வாழ்விலே, எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே.